கங்கை மலை பெருந்துறையே வா வா வா, தயாநிதிய தருமதுரையே வா வா வா, அடியவர்க்கு அருளும் அரசே வா வா வா, ஆலமுண்டோன் பாலகனே வா வா வா, பிறவி பிணியை தீர்க்கும் மருந்தே வா வா வா, ஆறுமுக கருணை கோவை வா வா வா, என் ஆவி பிரியும் சமயம் முன்னே வா வா வா, ஆவி என்னை மறந்திடாதே வா வா வா. வேல் பிடிக்கும் செஞ்சுடரே வா வா வா, வேலெடுத்து வினைய தீர்க்க வா வா வா, என் மரண பயம் தீர்த்த நீயும் வா வா வா, மயிலும் மாடி நீயும் மாடி வா வா வா. திருத்தணிகை மலை சுவாமி மலை பழனி மலை சோலை மலை பெருந்துறையே வா வா வா, தயாநிதிய தருமதுரையே வா வா வா. சங்கைதான் கொன்றுதான் இன்றியே நெஞ்சியே சஞ்சலா கம்பமாயும், சங்கைதான் கொன்றுதான் இன்றியே நெஞ்சிலே சஞ்சலா கம்பமாயும், சந்தொடே குங்குமா அலங்குதா அடம்பதா, சந்தொடே குங்குமா அலங்குதா அடம்பதா, சம்பிரமா சந்திரமாயும் மங்கைமார் கொங்கை சே அங்கமோகங்களால் வம்பிலே துன்புறாமே, மங்கைமார் கொங்கை சே அங்கமோகங்களால் வம்பிலே துன்புறாமே, பண்புகா நின் சொரூபம் பிரகாசம் கொடே, பண்புகா நின் சொரூபம் பிரகாசம் கொடே, நன்றி நீ அன்பிலாழ்வாய் ஆய். கங்கை சூடும் பிதான் ஐந்தனே அந்தனே கந்தனே திஞ்சயூரா, கம்பியா திந்தனோ கங்கதா வென்றவா, கம்பியா திந்தனோ கங்கதா வென்றவா, கண்டலேசன் சொல்வீரா செங்கை வேல் வெற்றி வேல் கொண்டு சூ போன்றவேல் சென்று மோதும் பிரதாபா, செங்கன்மால் பங்கஜா நந்தொழா நந்தவேல், செங்கன்மால் பங்கஜா நந்தொழா நந்தவேல், செந்தில் வாழ் தம்பிரானே ஏ செந்தில் வாழ் தம்பிரானே.